மாத காத்து போல ஆடி பாடும் நாத்து போல கால பார்த்து மெல்ல மெல்ல வாமா ஆட்டங்கரை காத்திருந்தார் மாமா அங்கே வைகை நதி பெருகி வர வண்ண மணல் ஊந்து வர ஊறி வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டி முத்து வைகை நதி பெருகி வர வண்ண மணல் ஊந்து வர ஊறி வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டி முத்து நாலு பக்கம் கண்ணிருக்கு அவளுக்கு அந்த ரகசியத்தில் இடம் இருக்கு அவனுக்கு ஆத்தங்கரை